بسم الله الرحمن الرحيم. التوضيح المختصر على المنظومة البيقونية أي l'explication de البيقونية في علم الحديث مصطلح الحديث. Et on va étudier ensemble, inshallah ta'ala, le sharh de notre frère الشيخ Abu Hatim Saïd bin Da'as Al-Yafi'i rahmatullah alayhi. Tahmounir ibn Ahmad al-Maghribi hafidhahullah ta'ala. Cours numéro 14. بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد نأخذ قسما جديدا إلى الدرس auparavant ونبقي المرسل فماذا استفدنا وما هو الحديث المرسل تفضل عندك ما أضيف إلى النبي ما أضاف التابعين إلى النبي صلى الله عليه وسلم نعم ما أضافه التابعي إلى النبي صلى الله عليه وسلم أما كلام البيقوني منتقد ماذا انتقدوا على البيقوني طابق مرسل عندك يقول يعود إلى سقط السحاب أحسنت أنه قال ومرسل منه الصحابي سقط وهذا انتقد عليه لان السقط c'est pas forcément من الصحابي او le manque c'est pas forcément في طبقه الصحابه ça serait في الصحابه il y aurait pas de problème c'est des عدول فانتقدوا عليه هذا ان التابعي ربما يسيت الحديث انه التابعي ليس التابعي لضعيف لهذا انتقدوا عليه فما حكم المرسل ضعيف من قسم الضعيف يعني تفصيل مراسل الصحابه on a vu on a fait une chara, marasil kibar al-tabi'in, kamarasil sa'id, kathir min al-ulama, ils les acceptent. Tout ça, vous verrez dans les prochains livres. Antum al-an, il faut avoir des bases. Al-mursal, c'est da'i. C'est hakad al-ilm. Apprends les bases. Tumma, t'auras des exceptions. T'auras des fawa'id. Al-an, anta al-mursal, c'est da'i. Et tu sais pourquoi c'est da'i. Limada, c'est da'i, al-mursal? Naam. Tumma, tu verras avec le temps, anna des marasil, elles sont acceptées, kamarasil sa'id. Limada, li anna le saqt. Saïd, il a pris un sahaba. Le saqt, en général, c'est un sahabi. Kathir ibn al-ulama, ils acceptent son irsal. Il y a un livre qui a été écrit via Hada ? Non. Mahou ? Abi Daoud. Hein ? Marasil. Marasil Abi Daoud. Jami' al-Tahsil fi ahkam al-Marasil. Al-Hafid Salah al-Din Abi Saïd ibn Khalil al-Alaï. كذلك كتب المراسيل هنا فيديو أبو داود رحمة الله عليه لكن هذا كذلك سينغفر جامع التحصيل هذا لنافع يتسيت أولا إلى المقدمة في المراسيل طيبة جدا يتكسبليك سيكوى المرسل ثم يتكسبليك مذهب العلماء مذهب العلماء في المراسيل في الديفيرونس انتر كبار التابعين صغار التابعين مراسيل الصحابة ثم على فان يتسيت دي مراسيل سكي بيان سيك سيفي بار أوردر C'est comme un dictionnaire par ordre alphabétique et ils citent ceux qui ont des marasils. Mathalan, نعم, Mathalan, Talq ibn Habib, Qala Abu Zur'a, Huwa an Umar radiyallahu anhu mursal. Mathalan, Asim ibn Bahdala ibn Abin Nujum, Waqila ibn Bahdala bidda, Qala Dara Qutni, Lam yasma' min Anas shay'an, Wafi Tahdhib annahu rawa an shahr, ila akhir. Il te montre les noms et te montre le irsal qu'ils ont fait. Asim ibn Amr, An Umar, Qala Abu Zur'a, Mursal. C'est une faïda d'utiliser. C'est pour ça que ce livre, Jami' al-Tahsil, quand on était à Damma, Cheikh Yahya, souvent il disait, prenez-le fi durus. Le Cheikh, il te lit l'isnad et il dit Mursal. Et il te montre Fulan. En t'as cité à ce livre, en forme dictionnaire, directement tu reviens. Maintenant, il te dit, Abdullah ibn Yasar. مثل هنا قال عثمان بن سعيد سألت يحيى بن معين عن عبد الله بن يسار الذي يروي منصور عنه عن حذيفة قال لا تقول ما شاء الله إلى آخره يتمضخ والعلماء يتدي قال فيكون مرسلا هذا سي مهم لكن avec le temps déjà comprendre les دروس comprendre القواعد ثم utiliser ce genre de livre tous ceux qui font du irsal ils les ajmèrent dans ce livre جامع التحصيل في أحكام المراسيل للحافظ أبي سعيد العلائي رحمة الله عليه نأخذ قسما جديدا الغريب قال on répète le bait qu'on a vu dans le درس précédent قال ومرسل منه الصحابي سقط تقدم هذا المرسل قال وقل غريب ما روى راو فقط الغريب ما روى راو فقط vous vous rappelez on a vu al-mashhur et on a vu al-aziz et aujourd'hui al-gharib on a vu ces trois qismes et en fait ça parle tous c'est tous lié avec le sanad par rapport au nombre pas forcément sahih ou da'if ça dépend après des rijal al-isnad lakin c'est par rapport au nombre al-mashhur on avait dit ماذا ثلاث ou فوق jusqu'à où ça commence à ثلاث jusqu'à نعم التواتر هذا سي مشهور et ça c'est beaucoup de hadith ils sont على هذا العزيز on avait dit ماذا اثنين مثلا هنا ils sont deux on avait donné des exemples الغريب مثلا هنا واحد il est tout seul ثم هنا ربما ils sont plusieurs ثم هنا ils sont plusieurs ثم هنا la umma l'afri هذا dans une tabaka parmi les tabakats du isnad il est tout seul c'est pour ça qu'ils l'ont appelé gharib al gharib ça vient de l'ghurba maintenant tu dis t'es min al ghuraba t'es gharib fi hada al bilad ay t'es pas dans ton bilad fa ils l'ont appelé gharib ay il est tout seul hada c'est ça le hadith al gharib pour rapport au hukm tu regardes son hal si c'est un da'if hadith al da'if si c'est un thiqa tu regardes chaque tabaka et le hadith t'aura un hukm hada fa c'est pour rapport au nombre fa li hada il est sahl qala رحمه الله الثاني الغريب وهو لغة مشتق من الغربة وهو المنفرد عن وطنه الوطن البلد قال راجع القاموس المحيط وهذا معروف عندكم قال وفي الاصطلاح ما رواه راو متفردا بروايته في أي موضع وقع التفرد به من السند أي لراوي سغطف تسل عند طبقة الإسناد que ce soit sahabi, que ce soit tabi'i, que ce soit après, le hadith il est gharib. قال وهو ما عبر عنه الناظم بقوله وقل غريب ما روى راو فقط وهو المطلق. Vous verrez dans les prochains livres. Ils ont cité التفرد كانه النسبي والمطلق فيما أذكر ماذا قال هنا. نحن الآن retenez أنتم أن dans une tabaka من tabakat الإسناد il y a un راوي فقط. Et le reste inshallah dans les prochains livres. قال والغريب قسمان مطلق ونسبي ومعرفتهما في غير هذا المختصر هذا et ça vous verrez inshallah dans les autres livres الغريب dans une des tabaka du isnad il est وحده فائدة الإمام ابن كثير رحمه الله وغيره كالترمذي الزيلعي كذلك يطلقون الغريب على الضعيف أحيانا ça arrive souvent quand on fait درس التفسير أنه الشيخ دي يسيت لبقول دو الإمام ابن كثير دي وهذا الحديث غريب ça veut pas dire غريب أنه ce que tu viens d'apprendre في المصطلح لا pour lui غريب c'est ضعيف انتبه لمصطلحات أهل العلم t'entends pas à chaque fois l'imam ibn Kathir il dit غريب tu penses que dans l'isnad dans une tabaka il y a un rapporteur فقط لا l'imam ibn Kathir quand il dit غريب c'est ضعيف comme quand nous maintenant quand nous مثلا on dit ce hadith il est ضعيف هو يدي غريب كذلك الترمذي دي حديث غريب أي ضعيف فالمصطلحات ça dépend de l'imam c'est pour ça qu'on vous a dit نحن ces مصطلحات c'est des termes que العلماء ils utilisent بعض العلماء الغريب pour lui c'est ce qu'on vient d'apprendre là mais دي حديث غريب أي veut te montrer que dans l'isnad il y a dans une tabaka il y a un rapporteur ربما il est صحيح comment voir le مثال إنما الأعمال بالنية et il est صحيح بعض العلماء يدي غريب pour lui c'est ضعيف أنت, ça dépend, le terme, ça dépend de l'imam. Al-gharib, quand t'entends Tirmidhi ou Ibn Kathir dire al-gharib, pour eux, c'est al-da'if. هذا al-gharib, il est sahl. قال الإمام البيقوني رحمه الله وكل ما لم يتصل بحال إسناده منقطع الأوصال ce qisme al-munqati wal-munqati هذا, on en a beaucoup parlé c'est, il y a un inqita' في السند il a chaque أنه c'est min qism al-da'if lakin al-munqati' c'est un qism il est vaste fi al-haqiqa al-mursal il rentre fi al-munqati' il y a un qita' entre tabi'i et nabi sallallahu alayhi wa sallam vous allez voir que le mu'dhal qu'on verra plus tard c'est un munqati' beaucoup d'aqsam ils rentrent هذا القسم المنقطع. Ne pas confondre avec le maqtou'. Le maqtou' c'était ma udhifa ila at-tabi'i. Et بعض العلماء on avait dit pour eux le maqtou' c'est le munqati'. قال المنقطع ضد المتصل وقد عرفه الناظم على المعنى اللغوي إسناده منقطع الأوصال. قال لا على ما اشتهر عند المحدثين وهو اختيار العلائي كأنه صاحب جامع التحصيل. قال والخطيب المعروف البغدادي. قال وابن الصلاح صاحب المقدمة. قال فيشمل حينئذ كل منقطع كالمرسل والمعضل ونحوهما. هذا كما سيتي ça englobe beaucoup d'anouar. قال واما تعريفه على ما هو مشهور في اصطلاح المحدثين فهو ما سقط منه قبل الصحابي راو فاكثر لا على التوالي فخرج المرسل والمعضل اي اما تعريفه تعريف البيقوني وكل ما لم يتصل بحال اسناده منقطع الاوصال. قال واما تعريفه على ما هو مشهور في اصطلاح المحدثين فهو ما سقط منه قبل الصحابي راو فاكثر لا على التوالي. التوالي c'est de suite. لأن on va voir que si il y a un saqt de plusieurs, 2, 3, 4, de suite, c'est le mu'dal. Il y a un saqt, maintenant, il manque après tabi'i. Après lui, كذلك. Encore après lui, كذلك. Et les trois tabaqa après tabi'i. Il manque les trois, ils appelleront ça al-mu'dal. La shak il est da'if. Il manque trois tabaqa. هذا لا شك في ضعفه. قال فخرج المرسل والمعضل نعم فخرج بهذا التعريف المرسل والمعضل فتان تعريف أن المنقطع وكيان سقط سانغلوب المرسل سانغلوب المعضل تانوتخ تعريف مشهور في اصطلاح المحددين أي سقط منه قبل الصحابي راو فأكثر على التوالي نعم صافي سوغتيغ المعضل Et Inch'Allah, on verra le mu'adhal. قال وحكم المنقطع أنه من قسم الضعيف لجهالة حال الساقط من إسناده. وقال الناظم منقطع الأوصال أما الحكم واضح. المنقطع لضعيف. لماذا؟ لأن que ce soit l'un des deux تعريف qu'on vient de lire, il manque quelqu'un dans l'isnad. Et ce manque, ساقط في الإسناد, c'est une cause de ضعف. لأن on ne sait pas c'est qui. Ça peut être un ثقة, ça peut être un ضعيف, ça peut être un كذاب, ça peut être... لهذا... العلماء يرجد لا بد من شروط الصحة أو الحسن كل حديث سوى حسن أو صحيح من باب أولى الاتصال السوء قسم يكون تخدي سو شرط الاتصال لكونتخير الانقطاع قال وقول الناظم منقطع الأوصال الأوصال المفاصل نعم منقطع الأوصال أي يلمنك كأنه يلمنك un membre يلمنك quelque chose سو إسناد si tu compares سو إسناد un corps Al-inqita, c'est comme s'il lui manquait un membre. Ce corps, ce sanat. Qala wa ji'a bihi fil bayt tamiman. Ou kanahu tatmiman. Tamiman li ma'na. Kanahu tatmiman. Ça vient de tatimma pour compléter le sens. Fala'allahu tatmiman. Qawluhu, qawl Cheikh Saïd. Wa ji'a bihi fil bayt tamiman. Vous mettez la'allah sawab tatmiman. قال لمعناه فالمعنى حينئذ منقطع الأعضاء والأجزاء غير متصل بعضه ببعض لوجود السقط فيه والله أعلم هذا القسم إلى السهل منقطع الغريب dans une des طبقات ça suffit une il n'y a qu'un rapporteur on a oublié le مثال في الغريب نقرأه الآن نعم il cite souvent العلماء l'exemple حديث في الصحيح صحيح البخاري قال رحمة الله عليه حدثنا الحميدي من مشايخ البخاري قال حدثنا سفيان عن يحيى بن سعيد سفيان بن عيينة عن محمد بن إبراهيم التيمي عن علقمة علقمة بن سعد بن أبي وقاص عن عمر رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال إنما الأعمال بالنيات قال تفرد به عمر عن النبي صلى الله عليه وسلم donc il y a que عمر qui a rapporté ce hadith قال وعن عمر علقمة يكع علقمة كغابورت عن عمر قال وعنه محمد بن إبراهيم نعم أنا dans le درس ربما j'avais dit يحيى بن سعيد avant محمد بن إبراهيم donc علقمة il a pris de عمر عمر c'est le seul à l'avoir rapporté علقمة il a rapporté de عمر فقط كع علقمة محمد بن إبراهيم il a pris de علقمة فقط يحيى بن سعيد il a pris de محمد بن إبراهيم ثم اشتهر بعد ذلك ثم il a été propagé le hadith. الآن ما ما من مسلم في الغالب يكون حديث إنما الأعمال بالنيات خاصة اشتهر الإمام النووي لا سيتي لو برومي حديث في الأربعين إلى سيتي الفائدة الغالب على الغرائب الضعف صحيح لا plupart du temps الغالب الغرائب ضعيفة لأنه تفرد به واحد en général c'est ضعيف لكن ça veut pas dire que c'est ضعيف tout le temps là. Ça dépend de ce rawi, lakin, en général, quand il y a un tafarrud kada, tu verras que le rawi fait hidaf. Lian al muhadithoun, il propage les hadiths. Lakin, ça arrive. An al gharib, il est sahih. On revient au munqati', il cite un ta'rif, lian al nahnoun avait lu deux ta'rifs. Al-an, on va détailler un peu plus. Huna qal, ma saqata min atna isnadihi rawin fa aktar laysa ala tawali. Ils font ça pour faire la différence avec le mu'adal. Il y a un manque dans l'isnad, au plus, lakin, ce n'est pas de suite. Kayf hada? Ça, c'est pour différencier avec le mu'adal. Wa illa fil haqiqa, le mu'adal, il est munqati'. Est-ce que le munqati' il est mu'adal? Ala hada ta'rif? La. Et c'est ça pour faire la différence. Et c'est le qism qu'on verra demain, inshallah. Ça, c'est un isnad. Ça, c'est un deuxième isnad. Al munqati' et le mu'adal. Al munqati', c'est qu'il y a un saq dans l'isnad, que ça soit un ou plus, lakin, pas de suite. Amma un, c'est bon, il manque هنا. Maintenant, il manque هنا كذلك. Munqati'. Que ça soit un sept ou plus. L'essentiel, c'est pas à la tawali, aïe de suite, pour différencier avec le mu'adal. Amma le mu'adal, saqt. Un autre saqt. Un autre saqt. De suite. Ça, c'est le mu'adal. Al munqati', il y a un saqt, un ou plus, c'est pas de suite. Si c'est plus d'un, la coupure, elle n'est pas. C'est pas un rapporteur après l'autre. Là. Hada. C'est ça eux qui veulent te montrer. فَلِهَذَا دَمَا وَيَغَى الْمُعْضَلْ أَنَّهُ C'est un munqati' fil haqiqa, lakin, c'est plus précis, c'est plusieurs rawis de suite qui manquent. Et là, chaque anahu, il est shadid al-dha'af. C'est ça qu'ils veulent par ces ta'arifs. On revient l'an, ماذا قال قال هو ما سقط من أثنى إسناده راوين فأكثر ليس على التوالي. مثاله, on cite un mithal du munqati' قال ما رواه أبو داود عن حذيفة أن رسول الله صلى الله عليه وسلم قال لعن الله من جلس وسط الحلقة. C'est cette question qu'il a posé أمس الشيخ أبو إسحاق في درس البخاري. تذكرون درس البخاري quand il a dit لعن الله من جلس وسط الحلقة. C'est un hadith صحيح أو ضعيف. Un frère il a dit ضعيف. Il lui a dit ما العلة. C'est pourquoi. Et un frère il a réussi à répondre. Il lui a dit أبو مجلز il n'a pas rencontré حذيفة. يا انقطاع. قال وهو منقطع لأن أبا مجلز لاحق ابن حميد يسمى لاحق ابن حميد لم يسمع من حذيفة. Donc si tu mets cet exemple dans notre isnad, est-ce qu'il a cité tout l'isnad? لا. Il a cité هنا أبو مجلز. هنا c'est أبو داود. أبو داود il a isnad. أبو مجلز il est هنا. حذيفة رضي الله عنه il est هنا. Abu Mijlaz, il n'a pas entendu un Abu Hudayfa. Il y a un saqt, il manque quelqu'un. Ils ont dit hadith dhaif, munqati'. Tu es obligé de savoir c'est qui, هنا. C'est qui? Est-ce que c'est un fiqa ou pas? Abu Mijlaz, directement un Hudayfa. Il y a un saqt, hadith munqati'. Qala, fa'ida, al-inqita' bi shakl 'am fi al-isnad aqsam, que ce soit, na'am, il a cité, min akhir al-sanad, si l'inqita' il est à la fin du sanad, on a vu hada, c'est quoi? المرسل أي أصل السند جهة الصحابي السق سي با فورسيمون صحابي اون لا في دون المرسل. قال من آخر السند المرسل. قال من أول السند سي مونك. هنا مثلا سي المعلق اون انا بارلي اون فوا كونت الإمام البخاري دي مثلا قال رسول الله اي مونك تو ديبي دو سند انقطاع اي مونك سا سابيل المعلق. الحافظ ابن حجر الى اكران ليف تغليق التعليق يتسيت الحافظ ابن حجر يتسيت سكي هنا. قال من اثنى السند وهو نوعان انقطاع بواحد سا بو اتر ici au milieu si c'est un le manque هذا c'est quel قسم المنقطع ce qu'on vient de voir. قال انقطاع باثنان فان كان ليس على التوالي il en manque deux c'est pas de suite c'est quel نوع. أحسنت المنقطع. Si c'est de suite, c'est quel نوع؟ المعضل. هذا كوردما. Et c'est ça le خلاصه في الانقطاع. Si c'est au début من جهة المؤلف, il manque المعلق. si c'est min jihad al-sahabi, quand on dit jihad al-sahabi, ça ne veut pas dire que c'est sahabi forcément, là. C'est al-sahabi et autre. Al-mursal. Si c'est au milieu du sanad 1, munqati'. Si c'est au milieu du sanad et ils sont plusieurs, c'est pas de suite, toujours munqati'. Et le munqati' c'est un ou plus. Si c'est plusieurs au milieu du sanad de suite, al-mu'adal. Et le mu'adal, inshallah, on verra. On verra demain, bi'idhnillah. Quand il y a un qa'il, comment reconnaître ou savoir c'est qui le manque. T'as un isnad. Huna, il y a un qita. Ce rawi, il rapporte directement huna, il manque quelqu'un huna. Comment connaître hada? Il y a plusieurs turuq. On les a déjà cités dans les durus, lakin on les répète. Qala yu'raf. Tout ça, c'est min sharh Sheikh Hussein Hatib. Qala at-tariq. Fabit-tariq yu'raf. Hal adraka at-tilmid al-sheikh amla. Awalan at-tariq. Pour savoir qu'il y a un saqt, ou savoir c'est qui, on verra dans plusieurs cas. Awalan, tu regardes tariq. Comme on a dit maintenant, al-Zuhri, fil le mursal, il rapporte à al-Nabi sallallahu alayhi wa sallam. On sait qu'il y a un saqt, l'imada. Les al-Nabi sallallahu alayhi wa sallam, il est mort, al-Zuhri n'était pas né. La chèque qu'il y a un saqt. Qala deuxième tansis, al-Huffad, ala l'inqita'a, fa yaqul maintenant, fulan, lam yasmi' min fulan. Kadalik, pour savoir qu'il y a un inqita'a, un imam, il te dit fulan. Il n'a pas entendu un foulan. Abu Mijlaz, on avait vu, Abu Mijlaz, il n'a pas entendu un Hudayfa, radiyallahu anhu. Ça, c'est l'ulama qui a montré. Le hadith, il est munqati'. La'anallahu man jalasa wasat al-halqa. Ça, c'est tansis l'ulama. Al-thalit sabr al-turuq, al-hadith. Fatathbut ba'duha al-wasita bayna al-rawiyayn. Watasqutuha ba'duha. Kadhalik, je trouve une autre tariqa. Une autre tariqa, tu vas voir que ce saqt qu'il y a, tu pourras le trouver dans une autre tariqa, c'est qui. Et ça, c'est muhim. Jam'u al-turuq. Souvent, vous avez remarqué que ça revient à ilm al-hadith. Tu reviens à l'aqwal al-a'imma. Qu'est-ce qu'ils disent? Khasatan al-imam Daraqutni, wa qabluhu al-Bukhari, wa l'imam Ahmed, wa l'imam Muslim. Tous ces grands imams. Qu'est-ce qu'ils disent? Kadhalik. Une deuxième chose très importante dans le hadith, jam'u al-turuq. Cette tariqa, il y a beaucoup de choses que tu n'arrives pas à comprendre. Une deuxième tariqa, une troisième tariqa, beaucoup de choses elles apparaissent. Hada, c'est muhim. Wallahu ta'ala a'lam. Naktafi bihada, insha'Allah. Hada dars fi al-munqati' li mufid. Et demain, nakmil avec al-mu'adhal. Subhanak Allahumma bihamdik. Ashhadu an la ilaha illa anta. Astaghfiruka wa atubu ilayk.